அடியே சக்கர கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ அடிய அடிய வேணா அடியே சக்கர கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ நீ தாய வெள்ள கட்டி வாடிய செல்ல குட்டி உன்னத்தான் உன்னத்தான் தேடுறேனா நானும் தேடி பார்த்தேன் உலகம் தாண்டி பார்த்தேன் உன்னை போல் அழகிய தான் பார்த்ததில்லடி கவிதை பாடி பார்த்தேன் கதகளி ஆடி பார்த்தேன் அடியே என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லடி பார்த்தேன் அடியே என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லடி வாயே அஞ்சலே.